மட்டக்களப்பு மாவட்டத்தின் தெற்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சுனாமியால் பாதிப்புற்ற கிராமமே கோட்டைக்கல்லாறாகும். இந்த கிராமத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் நடைபெற்று வந்த போதிலும் சுனாமியால் முற்றாக சேதமடைந்த நெசவு பயிற்சி நிலையம் பார்ப்பதற்கு பற்றை காடுகளுடன் உடைந்த நிலையிலேயே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி நிலையம் இதுவரைக்கும் புனரமைப்பு செய்யப்படவில்லை என கோட்டைக்கல்லாறு கிராம மக்கள் எமது கிழக்கு ஊடக இல்லத்துக்கு சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த பயிற்சி நிலையத்தின் தற்போதைய நிலை பற்றியும் இதனால் பயன்பெற்று வந்த பயனாளிகளின் வாழ்வாதாரம் தொடர்பாகவும் நேரில் அங்கு சென்று நிலைமைகளை கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் வி சக்திவேல். கோட்டைக்கல்லாறு கிராம மக்களின் பிரதான தொழில்களில் ஒன்றாக நெசவு கைத்தொழில் இருந்து வந்துள்ளது. இதற்கு அங்கிருந்த நெசவு கைத்தொழில் பயிற்சி நிலையமே ஆதாரமாக காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் இது சுனாமி அனர்த்தத்தின் காரணமாக அள்ளுண்டு போனதை அடுத்து இதன் மூலம் பயன்பெற்று வந்த பயனாளிகளின் வருமானங்கள் தடைப்பட்டுள்ளதாக கவலையோடு தெரிவிக்கின்றார் கோகிலா. காலகாலமா கோட்டைக்கல்லாத்துல இந்த நெசவு தொழில் பிரதான தொழிலா இருந்து வந்தது. அதுல அவங்களோட இதுகள் சுனாமியால பாதிக்கப்பட்டு அதை திரும்ப தொடர்ந்து செய்யறதுக்கும் வழிநடத்துக்கும் ஆக்கள் இல்லாததால அதெல்லாம் திரும்ப அப்படியே கிடக்கும். அதுல நீங்க இதை திரும்ப கட்டி எழுப்பி எங்களை சனத்துக்கு பெரும் உதவியா இருக்கும். இதை செய்து வந்தீங்கன்னு சொன்னா அக்கா இருக்கிறாவோ அவட கணவருக்கு காலை இல்லாது அவ இந்த தொழில் செய்தான் அவங்கள குடும்பத்தை நடத்தி கொண்டு இருந்தவ. இப்ப அவங்க தொழில் இல்லாமலே கணக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கள். பார்ப்பதற்கு உடைந்து போய் புற்களால் நிரம்பி காணப்படும் இந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று தனது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த சரவண பவமணியை சந்திக்க கிடைத்தது. சுனாமிக்கு பிறகு அப்படியே உடஞ்சு போயிட்டு நாங்க வீட்டுல இருக்கோம். படிச்சிட்டு நிறைய பேர் நாங்க பயிற்சியாளராக நாங்க வேலை செய்ய நாங்க வீட்டுல எங்களோட ராயதகப்பன் அக்காமார் அவையவே பார்க்க இருக்கிறோம். இன்னும் அதை திருத்தி அமைத்து தாராங்கள். எங்களுக்கு வருமானம் அவங்க செய்கிற வேலைக்கு ஏத்த மாதிரி வருமானம் தந்தவங்க. நன்மை நாங்க பழையபடி வேலைக்கு போய் தொழில நாங்க செய்தோம்னா எங்களுக்கு ஊதியம் தருவாங்க. கோட்டைக்கல்லாறு நெசவு பயிற்சி நிலையத்தின் அபிவிருத்திகள் பற்றி கிழக்கு மாகாண விவசாய கால்நடை நெசவு கைத்தொழில் அமைச்சர் துரையப்பா நவரத்ன ராஜாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது, நெசவு கைத்தொழில் கைத்தொழில் திணைக்களத்தின் மூலமாக புதுமேறு கூட்டப்பட்டு அதனை திருத்தி அமைத்து சென்றவர்களும் வந்ததாக நடைமுறைப்படுத்திய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விரைவில் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். பல வருடங்களாக புனர் நிர்மாணம் செய்யப்படாது கவனிப்பாரற்றி கிடந்த கோட்டைக்கல்லாறு நெசவு கைத்தொழில் பயிற்சி நிலையத்தினை மீள் புனரமைப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாகாண அமைச்சர் மேற்கொண்டு வருவதாக உறுதியளித்திருப்பதானது இதன் மூலம் பயன்பெற்று வந்த பயனாளிகளுக்கும் இத்துறையில் ஆர்வமுள்ள யுவதிகளுக்கும் நம்பிக்கை ஊட்டுவதாக தெரிய வருகின்றது. இருப்பினும் இதன் அபிவிருத்தி பணிகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாகும். இது இன்டர் நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MSM சரோக். கோட்டைக்கல்லாறு நெசவு பயிற்சி நிலையத்தில் தொடர்ச்சியாக தொழில் புரிந்து வந்த சிவசாந்தி தனது மன உணர்வினை எம்மோடு தெரிவிக்கையில், நாம் தொடர்ந்து வேலை செய்தாருந்து சுனாமியால் எல்லாம் அடிபட்டு வைத்து அதுக்கப்புறம் நாங்கள் கதைச்சோம். அது ஒன்றும் செய்யல ஒருத்தரும். இப்போ அப்படியே இருக்கு. அதெல்லாம் வேலை செய்து உழைச்சி இதெல்லாம் செஞ்ச அவங்க தொழில் இல்லாம தான் இருக்காங்க. எல்லாரும் எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். நான் வீட்டுலாம் இருக்கேன். இங்குள்ள யுவதிகளின் நிலைமை பற்றி கோட்டைக்கல்லாறு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினரான சியமிளாவிடம் கேட்டபோது, எங்கள் ஊரில் நெசவு நிலையம் ஒன்று இருந்தது. சுனாமிக்கு பிறகு அது முற்றாக அழிந்து விட்டது. அதுக்கு பிறகு எந்த வித அபிவிருத்தியும் நடைபெறவில்லை. இதனால் எத்தனையோ தொழில் வாய்ப்பு இருந்தது. சுனாமிக்கு பிறகு அது இல்லாதபடியினால் எத்தனையோ வேலை வாய்ப்பை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்த. கோட்டைக்கல்லாறு கிராமத்தில் அமைந்திருந்த நெசவு பயிற்சி நிலையத்தில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த யுவதிகள் தொழிற்பயிற்சிகளை பெற்றிருந்ததாகவும் தற்போது நெசவு பயிற்சி நிலையம் புனரமைப்பு செய்யப்படாமையினால் அவை தடைப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றார் இந்த கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்மன். சுனாமி எனத்ததுக்கு முன்பு இந்த நெசவு நிலையம் முற்றாக அழிக்கப்பட்ட காரணத்தினாக எத்தனையோ பெண்கள் இந்த சுயதொழில் வாய்ப்பை செல்ல முடியாத சூழ்நிலை காரணம் இருக்கின்றது. இந்த நெசவு நிலையம் மீண்டும் எங்களோட கிராமத்தில் பதிலாக இருந்தால் எத்தனையோ பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தம் வரும். ஆனால் இன்றைக்கு கூட எத்தனையோ குடும்பங்கள் இதாலே தங்களோட குடும்ப பொருளாதாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எனவே இந்த மிக விரைவில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் இந்த நெசவு நிலையத்தை அமைப்பதற்கு ஆவணசிவாக இருந்தால் இந்த கோட்டைக்கலாத்துக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக கோட்டைக்கல்லாறு நெசவு பயிற்சி நிலையத்தில் தொழிற்பயிற்சிகளை வழங்கி வந்த ஆசிரியை மனோன்மணியை சந்தித்த போது ஆசிரியராக இருந்தேன். காரணமாக நிமித்தம் அழிஞ்சுவிட இந்த மாதிரி திருத்தி தரவில்லை. மாணவர்களும் அதற்பட்டு திருத்தி தருமாறு கேட்டுக்கொள்வேன். அவங்க வீட்டில இருக்காங்க ஒரு தொழில் செய்ய அவங்களோட அக்கா தாயப்பன் சாப்பாடு என்னோட இந்த டீச்சர் அறிவிச்சேன். அறிவிச்சு அவங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திருத்தி அமைச்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு பரவாயில்லாம் போகும். கோட்டைக்கல்லாறு நெசவு பயிற்சி நிலையத்தின் அபிவிருத்திகள் பற்றி கிழக்கு மாகாண விவசாய கால்நடை நெசவு கைத்தொழில் அமைச்சர் துரையப்பா நவரத்ன ராஜாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது நெசவு கைத்தொழில் கைத்தொழில் திணைக்கத்தின் மூலமாக புதுமேறு கூட்டப்பட்டு அதனை திருத்தி அமைத்து சென்றவர்களுக்கு நடைமுறைப்படுத்தி செல்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விரைவில் பல வருடங்களாக புனர் நிர்மாணம் செய்யப்படாது கவனிப்பாரற்று கிடந்த கோட்டைக்கல்லாறு நெசவு கைத்தொழில் பயிற்சி நிலையத்தினை மீள் புனரமைப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாகாண அமைச்சர் மேற்கொண்டு வருவதாக உறுதியளித்திருப்பதானது இதன் மூலம் பயன்பெற்று வந்த பயனாளிகளுக்கும் இத்துறையில் ஆர்வமுள்ள யுவதிகளுக்கும் நம்பிக்கை ஊட்டுவதாக தெரிய வருகின்றது. இருப்பினும் இதன் அபிவிருத்தி பணிகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாகும். இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MSM சரோக்.